दिल भर जाने दिल दीवाने तितिकिरतेने உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே போதும் இனி பேச்சு அனல் வீசுது மூச்சு ஒரு மாதிரி ஆச்சுது ஆஜா ஆஜா ஆஜா ஆஜா அரரரே ஆஜா ஆஜா தில் பர் ஜானே தில் தி